ಕಮಲಾಂಬಿಗೆ ರಕ್ಷಮಾ ಶ್ರುತಜನಹೃದಯ ಕಮಲ ಮಧ್ಯಗತೆ ಕಮಲಾಂಬಿಗೆ ರಕ್ಷಮಾ ಶ್ರುತಜನಹೃದಯ ಕಮಲ ಮಧ್ಯಗತೆ ಕಮಲಾಂಬಿಗೆ ರಕ್ಷಮಾ ஒழுகும் நயனயுகம் கணி காணான் ஞான் வரும்போல் அலி ஒழுகும் நயனயுகம் கணி காணான் ஞான் வரும்போல் ஒரு நாளிலும் அணையாத்தொர பயம் நீ தருமோ ും തവ തിരുവദനം തൊഴുതുണരാൻ സ്വരസംഗ്രമം അണിയുന്നൊരു രാഗലയം തരുമോ കമലാംബികേ രക്ഷമാം ശ്രുതജനഹൃദയ കമല മധ്യഗതേ കമലാംബികേ രക്ഷമാം குசுமம் பணியும் நின் திருநாசிக தெளியான் கருணாரசமொழுகும் தவ திருசோபையில் நிறையான் திலகுசுமம் பணியும் நின் திருநாசிக தெளியான் கருணாரசமொழுகும் தவ திருசோபையில் நிறையான் ஜன்மாந்தர சுகிருதமுமாய் திருநடையில் வரும்போல் மணிநோபுரம் உணரும் நின் ஆதலயம் தருமோ கமலாம்பிகே ரக்ஷமாம் ஸ்ருதஜனஹ்ருதய கமல மத்யகதே கமலாம்பிகே ரக்ஷமாம் ஸ்ருதஜனஹ்ருதய கமல மத்யகதே கமலாம்பிகே ரக்ஷமாம் ரக்ஷமாம் ரக்ஷமாம் Yeah.